கண்கள் இருளுது நனவில் என்னமோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில் வெட்டி எறிந்திடும் நொடியில் முட்டு அவிழுது கொடியில் ஏதோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ உருவமில்லா உருவமில்லா நாளை ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பேழையோ அரை மனதாய் பிடியது என் காலை என்னமோ ஏதோ மின்னி மறையுது விழியில் அண்டி அகலுது வழியில் சிந்தித்திதருது வெளியில் என்னமோ ஏதோ சிக்கி தவிக்குது மனதில் ரக்கை விரிக்குது கனவில் விட்டு பறக்குது தொலைவில் யாரோ செய்யும் மந்திரமா பூவே காற்று பட்டு பட்டு கெட்டு போனே பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனே நெருங்காத பெண்ணே எந்த நெஞ்செல்லாம் நஞ்சாகும் அழைக்காத பெண்ணே எந்த நச்சங்கள் அச்சாகும் சிரிப்பால் என நீ சிதைத்தாய் போதும் ஏதோ எண்ணம் திரழுது கனவில் யாரோ செய்யும் மந்திரமா பூவே Let's go, wow, wow நிகழி தமிழச்சி என்னமோ ஏதோ You're looking to fly மறக்க முடியலையே என் மனம் அன்று Woman is so lovely இப்படியே இப்ப உன் அருகில் நானும் வந்து சேர வா என்று Lady looking like a Cinderella, Cinderella நாரி looking with a Cinderella Lady looking like a Cinderella, Cinderella என்னை வட்டம் மேடம் வெண்ணில்ல Lady looking like a Cinderella, Cinderella hey! Naughty looking with a candela Lady looking like a Cinderella, Cinderella Ennai vittu medum vennilla Sutti sutti unnai thedi Vizhigal alaiyum avasaram enum Satta satta nerusalil un sol Sevigal ariyum adisayam enum Kana kaanathane penne kankondu vandeno Vina kaana vidayum kaana kanneerum நிழலை திருடும் மழலை நானோ ஏதோ எண்ணம் திரழுது கனவில் வண்ணம் திரழுது நினைவில் கண்கள் இருளுது நனவில் ஓஹோ ஏதோ முட்டி முளைக்குது மனதில் வெட்டி எறிந்திடும் நோ